அஸ்மத் குருப்யோ நம. ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் பார்த்துட்டுருக்கோம். ஸ்ரீ வைஷ்ணவன் வந்து பிறர் கண்ணில் படாமல் தனியாக இருக்கும்போது கூட ஒரு தங்க நகையை பார்க்க நேரிட்டாலும் அவன் புல்லை போல நினைத்து விலகுவானான். அப்படி இருக்கணும் வைஷ்ணவ லக்ஷணம் அப்படின்னு யமக்கிங்கிற சம்வாதத்தில் வருது. பிறர் சொத்தை அபகாரம் செய்ய மாட்டான், அபகாரம் செய்ய மாட்டான் ஸ்ரீ வைஷ்ணவன். என பெருமாள் கொடுத்ததை வச்சு திருப்திப்படுவான், அது வைஷ்ணவ லட்சணம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, கீழ் மக்களோடு சேரக்கூடாது, உயர் மக்களோடு பாகவதாலோடு உறவாடி நல்வழி கற்று கடைபிடிக்கணும் அப்படின்னு பொய்கை ஆழ்வாரே முதல் திருவந்தாதியில் சொல்றார். நயவேன் பிறர் பொருளை நல்லேன் கீழாரோடு, வியவேன் உயவேன் உயர்ந்தவரோடு அல்லால், வியவேன் திருமாலை அல்லது தெய்வமென் ஏற்றேன், வருமாறு என் நம்மேல் வினை. பிறர் பொருளை ஆசைப்பட மாட்டேன் அப்படின்றது தான் மெசேஜ். ஆனால் பிறர் அப்படி யார் அப்படின்னு ஸ்ரீமத் அழிசிங்க 45 சொல்கிறார். சகலேத்திர விலட்சணா, பிறர்னா பெருமாளாம், பெருமாளுடைய பொருளான இந்த ஜீவாத்மா நம்ம திருடி வச்சுருக்கோம், அதை ஆசைப்படக்கூடாது, அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும், அதுதான் பரநியாசம், அது ஆத்மாபகாரம். ஸோ ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கிறவன் ஆத்மாபகாரம் செய்யக்கூடாது, திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு பரநியாசம் செய்யாதவர்கள் அனைவரும் இந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அதனால் பிறர் பொருளை ஆசைப்பட மாட்டேன் அப்படிங்கிறது ஆழ்வார் சொன்னபடி நாம் சரணாகதி செய்து உஜ்ஜீவிக்க வேண்டும். ஆழ்வார் திருவர்களே சரணம். அஸ்மத் குருப்யோ நமஹ. அடிய தன்யோஸ்மி.